கண்கள் மூடும் பூவில் வந்து கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் பூவில் வந்து கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும் பூவில் வந்து கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும் ஜீவனாகும் நெஞ்சினோசை தாளமாகும் ஈரம் வானம் போகும் அந்த மேகம் பாலமாகும் தேவி எந்த பாடல் கண்டு மார்பில் நின்று ஆடும் நாதம் ஒன்று போதும் எந்த நாயுள் கோடி மாதம் தீயில் நின்ற போதும் அந்த தீயே வெந்து போகும் நானே நாதோ சந்நிதானம் பாதம் மீது மோதும் மாறுபாடும் சுப்பிரபாதம் ராகம் மீது தாகம் கொண்டு ஆறும் நின்று போகும் காற்றின் தேசமெங்கும் எந்த தானம் சென்று தங்கும் வாழும் லோகமேழும் எந்த தாகம் சென்று ஆடும் வாகை சுடும் தனந்தனந்தம் பூவில் வந்து கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் தந்தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் த பூவில் வந்து கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும் தம் தம் நம் தம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம் Thank you.